எல்லாருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், வாத்தியத்தை எப்பவுமே நாங்க கையில புடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு எங்கேயோ வச்சு புட்டோம். எங்க வச்சிட்டீங்க? வச்சது நீ. கேள்வி என்னையடா கேக்குற? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இப்போ எங்க கையில தமக்கு இருக்கு, உரிமையும் இருக்கு. சினிமாவுக்கு சுச்சுவேஷனுக்கு தான் பாட்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை, சுச்சுவேஷனே பாட்டா மாறி போச்சு. என்னடா? ஆமாண்ணே, உலகம் சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்லா போட்டுட்டு வந்தா உலகம் சுத்தாதாடா? வாய மூடா கழுத வாயா. பெரிய பூகோள ஆராய்ச்சியாளரு உண்மைய கண்டுபிடிச்சிட்டாரு. உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. எப்பாடுபட்டாலும் திருந்தாது பூமி, அடையக்கேடு கெட்டாலும் நமக்கேண்டா சாமி. சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீண்மம். உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. சேதி சொன்னோம், அட ஒன்னா ரெண்டா எத்தனையோ நீதி சொன்னோம். அண்ணாச்சி என்னாச்சு, எல்லோருக்கும் பட்டாவி வந்து போச்சு. நாளால நேரா கையாளால ஆகும், ஊர் போற போக்கோட போனா தான் தோதாகும். உலக சுத்ததடா, இடம் இருந்து பலமாக ஒரு மாத்திரம் இல்லையடா இதுவரையில் பொதுவாக. எங்கேயும் கூட சென்று இப்போது கூப்பாடு போட்டு வேண்டாமி அடிச்சு விடு. நானே தான் ஒரு நாளில் மந்திரியானா, அதையே தான் தப்பாம பண்ணுவேன். நல்லவங்க யாரும் இல்ல இந்தியாவில், அப்படியோர் ஊரும் இல்ல. சொன்னாக்கா சொன்ன சொல்ல, காக்குறவன் முன்னேறி வந்ததில்லை. நான் சொல்லி நீ சொல்லி அவன் கேட்க போறா, எல்லாரும் நிர்வாணம் நமக்கேண்டா புதுவேட்டி. உலக சுத்துதடா, இடமிருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. நமக்கேண்டா வீண்பாடு. உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக. எப்பாடு பட்டாலும் திருந்தாது பூமி, அடையக்கேடு கெட்டாலும் நமக்கேண்டா சாமி. சொன்னாலே பொல்லாப்பு வேணாண்டா வீண்மம். உலகம் சுத்துதடா, இடம் இருந்து பலமாக ஒரு வார்த்தை இல்லையடா இதுவரையில் பொதுவாக.